లక్ష్మీనాథ సమారంభాం నాథ జామున మధ్యమాం అస్మదాచార్య పర్యంతాం వందే గురు పరంపరాం యో నిత్యమచ్యుత పదాం బుధ యుగ్మ రుగ్మ వ్యామోహత స్థరితరాని ప్రణాయ మేనే అస్మద్గురోర్ భగవతో శ్రీదేక సింధోః రామానుజస్య చరణం శరణం ప్రపద్యే యోన్త ప్రవిశ్య మమవాచ విమాం ప్రసూక్తాం సంజీవయత్య కిల శక్తిధర స్వదాంనా అన్యా సహస్రచరణ శ్రవణత్వకారీన్ ప్రాణాన్ నమో భగవతే పురుషాయ తస్మై విశుద్ధ విజ్ఞానగణ స్వరూపం విజ్ఞాన విశ్రాణ బద్ధదీక్షం దయానిధిం దేగభృతాం శరణ్యం దేవం హయగ్రీవమహం ప్రపద్యే జయత్యాశ్రితసంత్రాసద్వాంత విద్వంసనోదయ ప్రభావాన్ సీతయా దేవ్య పరమ వ్యోమ భాస్కర సర్వేభ్యః నమస్కారః. రఘువీర గద్యత్తునుడి ఉపన్యాసత్ర இன்னைக்கு நாம 38வது சூர்ணிக்கையை பார்க்கலாம். சுவாமி தேசிகன் போன பிரகாரம் நாம பார்த்துருக்கோம். அவர் சென்ற வழியிலே செல்லுகிறபடியினாலே ராமாயணத்துக்கும் ரகுவீர கத்தியத்துக்கும் சில வித்தியாசங்கள் இருக்கு. கதைகள் மாறுபட்டு சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயத்தில், மாறுபட்டுனால் கதைகள்ல இருக்கக்கூடிய விஷயங்கள்ல மாறுபட்டுன்றது கிடையாது. முன்னாடி சொல்ல வேண்டிய கதையை பின்னாடி சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு நாம் ஆளாயிருக்கோம். கட்டாயத்துக்கு ஆளாயிருக்கோம்னு சொல்றதை காட்டிலும் சுவாமி தேசிகன் நம்மளை அப்படி வழி நடத்திட்டு போறார் அப்படின்னு சொல்ல வேண்டியதா இருக்கு. இன்னைக்கு ரகுவீர கத்தியத்துல 38வது சூர்ணிக்கையை நம்ம பார்க்கலாம். மாரீச்ச மாயா மிருக சர்ம பரிகர்மித நிர்பர தர்பாஸ்தரணா மாரீச்ச மாயா மிருகச்சர்ம பரிகர்மித நிர்பர தர்பாஸ்தரண. நேற்றைக்கு சீதையினுடைய ஒரு பரிசு அப்படின்றத நம் அந்த தலைப்புல நாம பார்த்தோம், பர்த்தாரம் பரிசஸ்வஜே அப்படின்னு. இன்று சூர்பனகை கரதூஷணாதிகள் வதம் முடிந்த பிறகு சூர்பனகை இந்த விஷயத்தை கொண்டு போய் ராவணனிடத்திலே தெரிவித்து ராவணன் சீதையினுடைய அழகிலே மயங்கி மாரீச்சன மாய மிருகமாக போறதுக்கு நிர்பந்தித்து மாரீச்சன் மாயமானாக வந்து ராமன் திருக்கரங்களாலே அடிபட்டு மாண்ட சமயத்திலே சீதா அபகரணம் ராவணனாலே பண்ணப்படுறது. இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் இந்த சூர்ணிக்கையில் சீதா அபகரண பரியந்தம் இந்த சூர்ணிக்கையில் சுவாமி தேசிகன் சாதிக்கிறார். மாரீச்சனுக்கு ஒரு விதமான அனுகிரகம் எம்பெருமான் சக்கரவர்த்தி திருமகன் மூலமாக கிடைக்கிறது. ஏற்கனவே தாட்டகாவதத்திலேயே அவன் மாண்டு போயிருக்க வேண்டியது. எப்படி இருந்தாலும் முன்னாடியே பார்த்தோம், எப்படி இருந்தாலும் எம்பெருமான் சக்கரவர்த்தி திருமகன் திருக்கரங்களாலே தான் அவன் மாண்டு போகணும்ன்றது சங்கல்பம். எப்படி இருந்தாலும் இங்கேதான் வரப்போற ஒன்னு. இன்னொன்னு, அன்னைக்கே சொன்னோம், பித்திருக்காரியங்கள் நிறைவேற்றுறதுக்காக அவனை உயிரோடு விட்டார் பெருமாள் அப்படின்னு. அவன் ராமா ராமான் அன்னியிலிருந்து ராமநாம ஜபத்தை பண்ணிக்கொண்டு ஒரு ரிஷியை போல வாழறானா ஒரு ராட்சசன் தாரக மந்திர ஜபத்தை கொண்டு. எதேவ வித்யா கரோதி ஸ்ரத்தையா அப்படின்னா வேதாந்தத்தில், ததேவ வீரியவத்தரம் பவத்தின்னா அவன் ராமா ராமா ராமான்னு ராம நாமத்தை ஜபித்துக் கொண்டிருந்தபடினாலே ராமனுக்கும் அவனுக்கும் சம்பந்தமே இல்லாமல் எங்கேயோ இருந்தாலும் கூட ராமன் திருக்கரங்களாலே அவன் ஆண்டு போய் மோட்சத்திற்கு போகணும் அப்படின்றது அவனுடைய தாரக மந்திர ஜப பலனாகவே இருக்கு. அந்த அளவுக்கு சக்கரவர்த்தி திருமகனுக்கு ஒரு ஏற்றம். எவ்வளவோ அறிவுரைகளும் அற உரைகளும் சொல்லி பார்க்கிறான். சொல்லி பார்த்த பிறகு அவன் கேட்கவே இல்லை, சக்கரவர்த்தி திருமகன் கையால நீ மாண்டு போறியா இல்ல என்னுடைய வாளுக்கு இரையாகிறியான்னு கேட்டான் ராவணன் மாரீச்சனை பார்த்து. உடனே மாரீச்சன் சொல்றான், எப்படியும் போறதுன்னு முடிவாயிடுச்சு, தரித்திரன் உன் கையால போறதை காட்டிலும் ராமன் திருக்கரங்களால மாண்டு போறதுன்றது எவ்வளவோ பண்ண எத்தனை ஜென்மத்தில் பண்ண பாக்யம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து கிளம்பி வந்துடுறான். கிளம்பி வந்து என்ன நடந்தது அப்படின்றத நாம நாளைக்கு பார்ப்போம். சீதா அபகரணத்தை ஏற்கனவே விட்டது ஒன்று பாக்கி இருக்கு. நாம இன்னும் ராமாயண கதைப்பிரகாரம் நாம பார்க்க வேண்டியது சூர்பனகையனுடைய வருகை, ஜடாயினுடைய சமாகமம், இரண்டுத்தையும் நாம் பார்க்கணும். ஏன்னா இந்த விஷயத்துல ரெண்டுமே ரொம்ப முக்கியம். ஜடாயுடைய ஒரு சக்கரவர்த்தி திருமகனோட ஜடாயுக்கு ஏற்பட்ட சம்பந்தத்தை கூட நாளைக்கு சூர்ணிக்கைகளில் நம்ம விஸ்தாரமா பார்க்கலாம். இன்னைக்கு சூர்பனகையுடைய வருகையை பார்க்கணும். ஏன்னா ராமாயணத்தை ரெண்டு பேர் ரொம்ப அழகாக முடிச்சு வச்சான்னு பெரியவாள் சொல்லுவா. ஆரண்ய காண்ட பர்யந்தம் ஒரு பொம்முநாட்டி ஆயிடுச்சுன்னு வந்தா, ஆரண்ய காண்டத்திலிருந்து ஒரு பொம்முநாட்டி முடிச்சு வச்சா அப்படின்னு சொல்லுவான். ரெண்டு பேர் ரெண்டு பெண்களால்தான் ராமாயணமே முடிஞ்சிடும். ஆரண்ய காண்ட பர்யந்தம் கூணி பூர்த்தி பண்ணி வச்சா, கொண்டு வந்து பெருமாளை கொண்டு வந்து அரண்யத்தில் விட்டா, அது பர்யந்தம் அவன் பண்ண நல்ல காரியங்கள். அரண்யத்திலேருந்து ஆரம்பிச்சு யுத்த பர்யந்தம் கொண்டு போன, அதனால்தான் இன்னைக்கும் ராமாயணம் அப்படின்னால் சூழ்ச்சி பண்றவோ அப்படின்னால் ரெண்டு பேர், ஒன்னு மந்திரை இன்னொன்னு சூர்பனகை. இந்த இரண்டு பெண்களும் ரொம்ப முக்கியமானவர்கள். ஆகையினால நாம சூர்பனகையை பற்றி கொஞ்சம் பார்த்துட்டு அதற்கப்புறம் நாம சீதா அபகரணத்தை பார்க்கலாம். பஞ்சவட்டியில மூணு வருஷமா சௌக்கியமா இருந்துட்டு இருக்கா பெருமாள், பிராட்டி இளைய பெருமாள்னு இருக்கா. இன்னும் ஒரு வருஷம் பாக்கி இருக்கான். ராமன் உட்கார்ந்துட்டு இருக்கார், சீத பார்ஸ்வத்தில் இருக்கா. எப்படி இருக்கா அந்த இதை பார்க்கறதுக்கு, ஆடி ஆடி அகம் கரைந்து இசை பாடிப்பாடி கண்ணீர் மல்கி நாடி நாடி நரசிங்கா என்று வாடி வாடும் இவ்வணு வாணுதலேன்னார். நரசிம்ம பெருமாள் விஷயத்துல ஆழ்வார் அது மாதிரி இருக்கான். பஞ்சவடியில பெருமாளும் பிராட்டியும் எழுதியிருக்கிறது, எழுந்துள்ள இருக்கிறத பார்த்தால் நம்முடைய அகமெல்லாம் கரையரா போல அவ்வளவு தேஜஸோட உட்கார்ந்திருக்காராம். வால்மீகி பகவான் சொல்றார், சித்ரா நட்சத்திரத்தோட கூட சந்திரன் சித்திர மாசத்துல இருந்தா எப்படி இருக்குமோ அப்படி இருக்கலாம் ரெண்டு பேரும். அங்கேருந்து ஒட்டி வரா, தம் தேசம் ராட்சசி காச்சித்து ஆஜகாமயதிருச்சயா சாத்துஷூர் பனகா நாம தசக்ரீவசிய ரட்சசா பகினி ராமமாசாத்யம் ததர்ஷத்ரிதசோபமம். சூர்பனகான்னு பேர் அவளுக்கு. ராவணனுடைய சகோதரி அந்த இடத்துக்கு வராள். ராமன் வேதிக்கையில உட்கார்ந்திருக்கிறத பார்த்தால் த்ரிதசோபமம், தேவர்களுக்கு சமமா இருக்கக்கூடிய ஒரு ரூபத்தோட எழுந்தொழி இருக்கான் பரமாத்மா. ஏற இறங்க பார்க்கிறா ராமன் அழகு, அதாவது ராமனுடைய அழகு அவளை என்னமோ பண்றது. வால்மீகி பகவான் சொல்றார், ராமனை அழகான ஸ்லோகங்கள் ராமனுடைய சௌந்தரியத்தை வர்ணிக்கிறார். பெருமாள் உட்கார்ந்திருக்கிறதுக்கான ஒரு சன்னிவேசத்தை பார்த்தாலே சக்கரவர்த்தி திருமகனுடைய குண விசேஷம் சௌந்தரியங்கள் எல்லாம் வெளியில தெரிகிறதுன்னு வால்மீகி பகவான் சொல்றார். சிம்மோ ரஸ்கம் மகோபாகம் மகாபாகும் பத்மபத்ர நிபேக்ஷணம் ஆஜானுபாகும் தீப்தாஸ்யம் அதீவ பிரியதர்சனம் கஜ விக்ராந்த கமனம் ஜடாமண்டலதாரிணம் சுகுமாரம் மகாசத்வம் பார்த்திவ வ்யஞ்சனான்விதம் ராமம் இந்தீவர சியாமம் கந்தர்ப சதிருஷ பிரமம் பபூவ இந்திரோபமம் திருட்வா ராட்சசி காமமோகிதா. ராட்சசி காமத்தை அடைந்தால் எப்படிப்பட்டார், சிம்மோரஸ்கம் மகாபாகும் பத்மபத்திர நிபேட்சணம் ஆஜானுபாகும் தீப்தாத்தியம் அதீவ பிரியதர்சனம் கஜவிக்ராந்த கமனம் ஜடாமண்டல தாரிணம் சுகுமாரம் மகாசத்வம் பார்த்திவ வெஞ்சனான்விதம் ராமம் இந்தீவரஷ்யாமம் கந்தர்ப்ப சதுருஷபிரமம் பபூவ இந்திரோபமம். இந்திரனுக்கு சமமாக இருக்கக்கூடியவன் அவன் சொல்லி திருஷ்டுவா ராட்சசி காமமோகிதா. அந்த பார்த்த உடனே பட்டுனு காமத்தை அடைந்தாலாம் ராட்சசி ஆனா அந்த சிவர்பனகன் ராமனை பர்த்தாவாக அபேட்சிச்சால் அப்படின்னு சொல்றார் வால்மீகி பகவான். சொல்லச்சே வால்மீகிக்கே கொஞ்சம் வருத்தம் இருக்கப்படுகிறது தெரியல. பார்த்தவுடனே அழகுல மயங்குற அளவுக்கு ராமன் இருப்பானா அப்படின்னு கேட்டால், மாம்சங்களை அதாவது உபாசனம் பண்றவனுக்கு சக்கரவர்த்தி திருமகன் மேல பிரீத்தி ஏற்பட்டால் நியாயம். சர்வதா நெஞ்சுருக மனத்து கிணியானை பாடவும் நீ கேட்டே கிடத்தியோன்னு ஆண்டாள் சொன்னா போல, சர்வதா ராமனுடைய சிந்தனையிலேயே இருக்கக்கூடியவாளுக்கு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சகஜம். பார்த்த உடனே ராமன் அழகில மயங்கிறதுன்றது. ஆனால் அவளோ மாம்சங்களை சாப்பிடுறா, ஆகார சுத்தி கிடையாது, அவள் ராட்சசி. ராமனை பார்த்த உடனே மோகம் எப்படி வரும் அப்படின்னு ஒரு கேள்வி வரும் நமக்கெல்லாம். ஆனால் வந்தது அவளுக்கு என்ன, ஏனால் அவள் நாமெல்லாம் ஒரு மாதிரி உபாசனம் பண்றோம், அவள் ஒரு மாதிரி உபாசனம் பண்றா. எல்லாருக்கும் ஒரே மாதிரியான ஒரு சிந்தைய கொடுக்கக்கூடியவன் பெருமாள். பூம வித்தியன்னு ஒரு வித்தியை, அது வேதாந்தத்துல சொல்லப்பட்டிருக்கு. அதை பார்த்தால் சாந்தோக்கிய உபனிஷத்துல வருது. அதுல சொல்லியிருக்கக்கூடிய ஒரு வாக்கியம், எத்திர நான்யத் பசியத்தி நான்யத் சுருணோத்தி நான்யத் விஜானாதி சா பூமா அப்படின்னு சொல்லியிருக்கா. எத்திர நான்யத் பசியத்தி, ஒருத்தரை பார்த்தால் இன்னொரு இடத்துல பார்க்க தோணாதோ, நெத்திர நான்யத் பசியத்தி நான்யத் சுருணோத்தி, ஒருத்தருடைய விஷயத்தை கேட்டால் மற்றவர்களுடைய விஷயத்தை கேட்கணும்னு தோணாதோ, நான்யத் விஜானாதி, ஒருத்தரை அறிந்து கொண்டால் இன்னொருத்தரை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு தோணவே தோணாதோ, சா பூமா, அது பூம வித்தியை, அதுதான் பூமா அதிகம்னு சொல்லப்பட்டிருக்கு. அந்யத் பசதி அந்நத் சுணோத்தி அந்நத் விஜானாதி தது அல்பம்னு வேற சொல்லிட்டா. ஆகையினால எம்பெருமான் சக்கரவர்த்தி திருமகன் விஷயத்தை நாம் கேட்டுக்கொண்டிருந்தாலோ, அவனை பார்த்து கொண்டிருந்தாலோ, அவனை பற்றிய விஷயங்களை அறிந்து கொண்டாலோ, மற்ற விஷயங்களை ஒருபொழுதும் நாம் ஏறெடுத்தும் பார்க்க மாட்டோம், கேட்கவும் மாட்டோம், அறிந்து கொள்ளவும் மாட்டோம்னு இருக்கு. ஆகையினால இப்பேற்பட்ட தத்துவத்தை அவள் தெரிந்து கொண்டிருக்கிறபடியினால ராட்சசி காமமோகிதா அப்படின்னு சொன்னார் வால்மீகி பகவான். பெரியவாள் கஷ்டப்பட்டுதான் வியாக்கியானம் பண்றா இந்த இடத்தெல்லாம். ஏன்னா இதெல்லாம் கொஞ்சம் சிரமப்பட்டு வியாக்கியானம் பண்ண வேண்டிய ராட்சசி காமமோகிதான்னா ராட்சசி காமம் எப்படி வரும், அதுவும் ஒரு மனுஷனிடத்துல காமம் வருமா அப்படின்னா நம்ம கேள்வி எடாகுடமாலாம் வரும். ஏன்னா அந்த காலத்துல தர்க்கம் வாஸ்தவா எத்தனையோ பேர் இருந்தா மகான்கள். இந்த காலத்துல எல்லாரும் சாதாரணமாவே தர்க்க வாசித்ததாவே நினைச்சிருக்கிறார் கேள்வி கேட்கறதுல. அப்ப ராமனை பர்த்தாவாக அபேட்சிச்சாள் அப்படின்னு சொல்றார். சொல்லும்போது சுமுகம் துருமுகி ராமம் விருத்த மத்தியம் மகோதரி விசாலாட்சம் விருபாக்கி சுகேஷம் தாமிரமூர்த்தஜா. ஒரு அஞ்சாறு ஸ்லோகம் எழுதுறார் வால்மீகி பகவான். பொருத்தமா இருக்குமா ராமன் அபேட்சிக்கிறாளே, ராமனுக்கு சந்திரனை போல ஒரு முகம், சந்திராகாந்தானனம் ராமம் அதீவ பிரியதர்சனம். அவளுடைய முகத்தை பார்த்தா பயங்கரமா இருக்கு, துர்முகி, அப்பேற்பட்ட பயங்கரமா இருக்கக்கூடிய ஒரு துர்லக்ஷணத்தோட கூடின ஒரு முகம். இவனோ சுமுகமா இருக்கான். விருத்தமத்தியம் மகோதரி, ராமன் திரிபங்கியில் லலிதா கிருத்தியா இருக்கான். அவ்வளவு அழகா இருக்கான் பார்க்கறது, சின்ன இடுப்பு. அவள் மகோதரி, பிரம்மாண்டமான ஒரு வயிறு, காதளவு நீண்ட கண்கள், விருபாட்சி, செக்கச்சவேல் எதை பார்க்கிறாள்னே தெரியல, நிச்சயிக்க முடியாத ஒரு ஒன்றரை கண்ணு. சுகேஷம் தாமிரமூர்த்தஜா, குழலிரண்டு சுருண்டேறிய குஞ்சி. பெரியாழ்வார் சாதிக்கிறார், மைவண்ணம் நறும் குஞ்சி குழல்பின் தாழ, திருநெடுந்தாண்டகத்தில் வருது. கொள்கின்ற கோளுருளை சுகந்திட்ட கொழும் சுருளின் உள்கொண்ட நீள் நன்னூல் தழைகொள் அன்று மாயன் குழல் வெல்கின்ற பூந்தொண்டுழாய் விரைநார வந்தென்னுயிரை கல்கின்றவாறு அரியீர் அனைமீர் கழற நெற்றிட்டேர்னு ரொம்ப அழகா சாதிக்கிறார் ஆழ்வார் இந்த இடத்துல பெருமாளை பத்தி வர்ணிக்கும் பொழுது. இப்படி இருக்கும்பொழுது தோணுமா உடனே யார் நீன்னு கேட்கிறார். பார்த்தவொன்னு அதுவும் திருக்குறந்தாண்டவன் சொல்ற பைரவ ஸ்வரத்தோட அந்த ராட்சசி பேச ஆரம்பிக்கிறாளாம். ஜடி தாபசவேஷேன சபாரிய சரசாபதற்கு ஆகஸ்தஸ்துவம் இமம் தேசம் கதம் ராட்சச சேவிதம். பாரியோட இருக்கிறீரே, இந்த தேசம் எல்லாம் பொல்லாத இடமாச்சே, தேசம் ராட்சச சேவிதமா இருக்கக்கூடிய தேசம், ராட்சசெல்லாம் மனுஷால கண்டா ஹிம்சிப்பாளே, இந்த இடத்துல இருக்கிற எதுக்காக வந்தேன், கிமா கமன கிருத்தியம் தே, வரத்துக்கு காரணம் என்ன, தத்துவமாக்கியாத்தும் அருகதி, உண்மையை சொல்லணும் அடியன் கேட்டு தெரிஞ்சுக்கணும். பெருமாள் உண்மையை சொல்றார். ருஜு புத்திதயா தத்துவம் ஆக்கியாத்தம் உபசக்கரமே, பெருமாளுக்கு மறைச்சே பேசல. வந்திருக்கிற ஒரு ராட்சசி, ராட்சசி கேட்கிறா உடனே விஷயத்தை எல்லாத்தையும் சொல்ற, எங்கேந்து ஆரம்பிச்சு உண்மையெல்லாம் அப்படியே சொல்ற. ஆசி தசரதோ நாம ராஜா திரஜச விக்ரம தத்யாகம் அக்ரஜ புத்திர ராமோ நாம ஜனை சுதா பிராத்தாயம் லக்ஷ்மணோ நாம யவியான் மமா மாமனுவிரதா இயம் பார்யாத வைதேகி மம சீதேதி விஸ்ருதா. எங்க அப்பா பேர் தசரதன், இவன் பேர் லக்ஷ்மணன், இவள் என்னுடைய பாரியை சீதான்னு பேரு. பிதாவனுடைய நியோகத்தினால வனவாசத்துக்கு வந்தோம், இங்க வந்திருக்கோம், தர்மத்தை அனுஷ்டிக்கிறோம், தர்மத்துல தான் எங்களுக்கு ஆசை. சரி நீ எதுக்குமா வந்த, உன்னை பத்தி சொல்லு. அகம் சூர்பனகா நாம ராட்சசி மதனார்நிதா சூயதாம் ராமபக்ஷியாமீம் தத்வார்த்தம் வச்சனம் மம பிரவருத்த நித்ரஸ்ததம் கும்பகர்ணோ மகாபலா விஷ்ணு விபீஷணத்து தர்மாத்ம நது ராட்சசேஷ்டிதா. கும்ப எனக்கு ராவணன் ஒரு அண்ணன், கும்பகர்ணன் ஒரு அண்ணன், விபீஷணன் ஒரு அண்ணன். விபீஷன் தர்மாத்மா, ராட்சசர்கள் பண்ணக்கூடிய காரியத்தை அவன் பண்ண மாட்டான். இங்க திருக்குடந்தாண்டவன் சாதிக்கிறார் விபீஷணஸ்து தர்மாத்மா அப்படி. ஏன்னா பின்னாடி விபீஷன் வரப்போறான், விபீஷன் வந்து சரணாகதி பண்ண போறான். இந்த விபீஷண சரணாகதிக்கு புருஷாக்காரம் வேணுமோ இல்லையோ சம்பிரதாயத்தில். இங்க மகாலட்சுமி புருஷாக்காரம் இல்லை விபீஷணனுக்காக. யார் புருஷாக்காரம் பண்றா அப்படின்னா, புருஷாக்காரம் பண்றா அப்படின்னா சூர்பனகத்தான் புருஷாக்காரம் பண்றா. ஏன் அப்படின்னா விபீஷணஸ்து தர்மாத்மான்னு சொல்லி வச்சிருக்கா அவ வாயாலேயே. மற்ற ரெண்டு பிராத்தாவும் அசத்துக்கள், அவன் மாத்திரம் தர்மாத்மான், ராட்சசாவுடைய வியாபாரம் கிடையாதுன்னு. இதனால கூட விபீஷணனுக்கு நல்லது ஏற்பட்டிருக்கலாம் அப்படின்னு திருக்குறந்த ஆண்டவன் சொல்ற. ஆனால் மத்தவாழ் வியாக்கியானம் பண்ணும்போது புருஷகாரமானது பிராட்டிக்கு தான் இருக்குன்னு விபீஷணன் சரணாகதி விஷயத்துல கூட சொல்றா, ரொம்ப அழகாகவே சொல்றா. விபீஷண சரணாகத்தியில இந்த விஷயங்களை புருஷகாரம் பெரும்பா பிராட்டி கிட்ட தான் இருந்தது, பிராட்டி தான் காரணம் விபீஷண சரணாகதிக்கும்னு சொல்லி சொல்றா. பிராட்டியை ஏற்றமாக சொல்றா அந்த இடத்துலயும். அவள் சூர்பனக சொல்றா, என்னுடைய ரக்ஷணார்த்தம் சிறுதாயார் பிள்ளைகள்லாம் இருக்கா, கரதூஷணால்னு ரெண்டு பேர் இருக்கா, அவள்கிட்ட கூட சொல்லிக்காம வந்திருக்கேன் நானு. உன்னுடைய ரூபத்தை பார்க்கச்சே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு, உன்னை பர்த்தாவா நினைச்சு ஆசையானது ஆசை, அதனாலதான் வந்துட்டேன். என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு கேட்கிற பெருமாள். அதுவும் சீதையை பக்கத்துல வச்சுட்டு என்ன போய் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறியா அப்படின்னு கேட்டார். காளிதாசன் சொல்றான், சா சீதா சன்னிதா வேவ தம் வவ்ரே கதிதான்வயா அத்யா ரூடோகி நாரீனாம் அகாலஜ்யோ மனோபவாம். அவள் எப்படி கேட்டான், சீதை பக்கத்துல இருக்கும்போதே கேட்டா என்ன விவாகம் பண்ணிக்கிறியான்னு. தனியா கேட்கக்கூடாதா, யாராவது பாரிய பக்கத்துல இருக்கும்போது என்ன கல்யாணம் பண்ணிக்கிறான்னு கேட்பாளா. இந்த காஷாயத்தை உடுத்து நான் எப்படி இதுக்கு அர்த்தம் சொல்றது, பதில் சொல்றதுன்றான். நான் என் பாரிய பக்கத்துல இருக்கா, இந்த மாதிரி நீ கேட்டுட்டியே, பாரிய பக்கத்துல இருக்கும்போது நீ கேட்டுட்டியே, நான் எப்படி இதுக்கு பதில் சொல்லுவேன். பெரியவாள் ரொம்ப அழகா சொல்றான், ராமனுடைய அழகு அப்ப ஏற்பட்டது, அவளால் மறைச்சிக்க தெரியல. நாம தான் முன்னாடியே சாந்தோக்கிய உபனிஷத் வாக்கியம்னு சொன்னமே, எதை பார்த்த உடனே வேற ஒன்னும் பிடிக்காதோ அதுதான பரதத்துவம்னு சொன்ன. உண்மைகள் தான் ஊமையோ அன்னி செவிடோ அனந்தலோ ஏம பெருந்துயில் மந்திரப்பட்டாலோ நாள நாச்சியார். சூர்பனகைக்கு ராமன் மேல வந்த காமத்தை மறைக்க தெரியல, நாசுக்காவும் சொல்ல தெரியல, பற்றுன்னு ராமன் கிட்ட போட்டு உடச்சுட்டான். என்ன கல்யாணம் பண்ணிக்கோன்ட்டான். சா சீதா சன்னிதாவேவ தம் வவ்ரே அப்படின்னா காளிதாசன். ஆழ்வார் சொல்றார், திருமங்கி ஆழ்வார், ஆறானும் ஒன்னாதார் கேளாமே சொன்னக்கால் ஆராயும் மேல்பணி கேட்டதன் நின்றிலும் போராதொழியாதே போந்திடு நீ என்னேற்கு காரார் கடல் வண்ணம் பின் போன என் நெஞ்சமும் வாராதே என்னை மறந்துதான். காரார் கடல் வண்ணன் பின் போன என் நெஞ்சமும் வாராதே என்னை மறந்துதான். சொல்ல அழகான பாசுரம் பண்ணும். கலியன்னா கலியன்தான். மனச தூது விடுறார் திருமங்கை ஆழ்வார். பெருமாள் கிட்ட வரையா இல்லையான்னு கேட்டு வான்றார். இந்த மாதிரி அடிச்சு பேசுறதுலாம் கலியனுக்கு மட்டும்தான் தெரியும். பெருமாள் சொல்ற சீர்பங்க சொன்னே, அம்மா வாஸ்தவம் தான் நீ சொன்னது, நீ கேட்கிற அதை பத்தி இல்ல, நியாயமா கேட்கற. எனக்கு ஒரு பாரிய இருக்காளே, ரொம்ப இஷ்டமான பாரிய, விவாகம் பண்ணின்ற பாரிய, உன்னை போல வசந்த பெண்களுக்கெல்லாம் கல்யாணம் பண்ணிக்கிறவனுக்கு இன்னொரு பொண்ணு இல்லாத இருக்கணுமே தவிர ஒரு சக்காலத்தி இருக்காள்னா அதை காட்டிலும் கிளேசம் எப்படி, அதை காட்டிலும் வேற கிளேசம் இல்லையே. சபத்னா இன்னொரு பத்னின்னு அர்த்தம் வால்மீகியே சொல்ற. துவிதானாந்து நாரீனாம் சுதுக்கா சசபத்னதா. ரொம்ப கஷ்டமா, ரெண்டு பொண்டாட்டி, ரெண்டு அதாவது ரெண்டு பெண்ணு ஒருத்தனுக்கு மனைவி ஆறுதுன்றது கஷ்டமா. ஒரு பொண்ணுக்கு வேற துக்கமே கிடையாது அதை காட்டிலும். அதனால நான் ஒரு சொல்றேன், கேக்குறியாத. அனுஜஸ்தைசமே பிராதா, ஒருத்தர் இருக்கான் அவன் என் தம்பி, சீலவான் பிரிய தரிசனா, நல்ல ஆச்சார சீலன், நல்ல குணவான், கண்ணுக்கு நன்னா இருப்பான். நீ அவனை பார்த்தா இங்க என்னிடம் வந்திருக்க மாட்டேன், வேணா பாரு, அவனை போய் பாரு, அவன் பார்வைக்கு ரொம்ப நன்னா இருப்பான். பிரிய தரிசனா ஸ்ரீமான், அவன் முகத்துல ஒரு தேஜஸ் இருக்கு பாரு, அப்படிப்பட்ட தேஜஸ் இருக்கு, ஆச்சரியமான ரூபம். நீ கிட்ட போனா உடனே அவன் உன்னை கல்யாணம் பண்ணிடுவான் போன். அகிருத்ததாரஸ்த லக்ஷ்மணா நாம வீரியவான், அவன் ஸ்ரீமான் அகிருத்ததாரா, அவன் மனைவி ஆயிடுச்சுட்டு வரல, ஊர்ல விட்டுட்டு வந்திருக்கான், தனியா இருக்கான், அவனை போய் பாரு. 10-13 வருஷம் ஆச்சு அவன் பாரியை பார்த்து, பாரிய கண்ணா பாரிய கண்ணில் அகப்படல, அபூர்வி பாரியையா சார்த்தின் வால்மீகிங்க. அவன் பாரியை எதிர்பார்த்துருக்கான்னு நினைக்கிறேன். இது எப்படி சொல்லுவான் சக்கரவர்த்தி திருமகன் கேட்கலாம். இதுக்கு ஒரு கதை சொல்றா. ஒரு நாள் லக்ஷ்மணன் அப்படி நினைச்சுட்டாரா, அண்ணா இங்க இருக்கார், நாம கைங்கரியம் பண்ணின்றோம் கொண்டு இருக்கோம், அவர் சௌக்கியமா இருக்கார், மன்னி உள்ள ரொம்ப கஷ்டப்படுறா, அவளுக்கு இடுப்பு பரியந்தம் கூந்தல் இருக்கு, அவளுக்கு என்ன தேய்ச்சிக்க தெரியல, நதியில சீர்த்தாமட தெரியல, பாவம் பத்து தேய்க்க முடியாம கஷ்டப்படுறா, ஒருவேளை நம்ம தப்பு பண்ணிட்டோமோ ஊர்மிலையும் அழிச்சுட்டு வந்தாலும் அண்ணாவுக்கு நாம கைங்கரியம் பண்றா போலே, மன்னிக்கு அவள் கைங்கரியம் பண்ணிருப்பளோ, தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு நினைச்சாலாம் ஒரு நாள் லக்ஷ்மணன். உடனே இவர் பாரியையா சார்த்தீனத்துக்கு அந்த அர்த்தம் பண்றாவ, பாரியையே எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறான், எதற்காக, அவன் கைங்கரிய புத்தியில எதிர்பார்த்து காத்துருக்கான், காம புத்தியிலேயே எதிர்பார்த்து காத்துருக்கான், இல்லைனா சேஷோ லக்ஷ்மண உச்சத்தைன்னு சொல்ல மாட்டோமே நம்ம. யார் அவன்? சாதாரண லோகத்துல ராமனுக்கு தம்பியா அவன், ஸ்ரீவைகுண்டத்துல நாகஸ்திய பிரிட்டேன்னு சொன்னவன், ஆனா அவனாச்சே அவன், ஆதிசேஷனுடைய அவதாரம் இல்லையா? அதனால இத்தி ராமேனதா புரோக்தா ராட்சசி காம மோகிதா விசுருஜ்ய ராமம் சகசா ததோ லக்ஷ்மணம் அப்ரவீத். லக்ஷ்மணன் இடத்துல போனாலாம் உடனே சூர்பனகு. லக்ஷ்மணன் சொல்றாரா, என்ன அடி பைத்தியக்காரி, என்ன போய் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறிய, நான் ஒரு வேலைக்காரன் இல்லையா, நான் சாதாரண வேலைக்காரனாச்சே, நான் என்ன இதுவா, நான் தாசனவன், எங்கேயாவது வேலைக்காரனுக்கு கல்யாணம், வேலைக்காரனை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுவாரா, நீ இவ்வளவு அழகா இருக்க. அவர் அப்படியா சொல்லுவார், அவர் அப்படியே சொல்ல மாட்டாரு, என்ன கல்யாணம் பண்ணிக்கணும் சொல்ல மாட்டாரு, ராமனை கல்யாணம் பண்ணா நீ சௌக்கியமா இருக்கலாம், நான் ஒரு வேலைக்காரன் கைங்கரியம் பண்றதுக்காக வந்தேன், நீயும் கைங்கரியம் பண்ற ஒரு புத்தியில இல்ல, உன்னுடைய தேகம் எல்லாம் பார்த்தால் கைங்கரியத்துக்கு கட்டுப்படுற தேகம் மாதிரி தெரியல, அதனால முத்தன்னாதான் சரியான ஆளு, நீ அங்கேயே போய் கேட்கலாம். அது வந்து ஒரு அவர் பக்கத்துல வால்மீகி சொல்றாரு, அவர் பக்கத்துல ஒரு கேள்வியை வச்சிருந்தார், மனுஷ ஸ்திரீ நீ அப்படியா, அவருக்கு நீதான் சமமான வல்லர். சரி, இவ ரெண்டு பேரும் சேர்ந்து ஏதோ கலாட்டா பண்றான்றது மாத்திரம் தெரிஞ்சுடுத்த அவளுக்கு, பரிகாசம் பண்ணிருக்கான். சரி, இந்த பொண்ணு இங்க இருக்கவே தானே நீங்க பரிகாசம் பண்றீங்களோ, இந்த பொண்ணை நான் சாட்டுறேன் பாருன்ட்டு, அத்தியே மாம் பக்ஷயிஷ்யாமி பஷ்ய தஸ்தவ மானுஷீம் தயா தகச்சரிஷ்யாமி நிஸ்தபத்னாய தாசுகம். நீ என்ன சொன்ன, ரெண்டு ஒரு சக்காலத்தி இருக்கான்னு கஷ்டப்படணும் தான் சொன்ன, சக்காலத்தையே எனக்கு கிடையாது, நான் இவ்வளவு சாப்பிட்டு போயிட்டே இருக்கேன். உடனே ஓடி போறா, உள்ள போய் சாப்பிடறதுக்கு போற, அடிச்சு துவம்சம் பண்றதுக்கு போறா, அவள் அலறின்னு நிக்கிறா சீத். உடனே லக்ஷ்மணன்கிட்ட பெருமாள் சொல்றாரு, இதெல்லாம் தப்பு இல்லையா, வாண்டா நான் சொன்ன கேட்டியா, குரூரை சௌமித்ரே பரிகாச கதஞ்சன காரியா பசிய வைதேகிம் கதஞ்சி சௌமிய ஜீவிதிம் ஜீவதீம். இவெல்லாம் பரிகாசம் பண்ணக்கூடாது, அதுக்கு தகுந்தவாள் இல்லை இவன் நான் சொன்னனே. இளைய பெருமாள் பார்க்கிறார், பார்த்த உடனே அவருடைய காது மூக்கு எல்லாத்தையும் அறத்து ஓட விட்டாளாம், ரத்தம் ரத்தம் பொருக பெருக அங்கிருந்து கத்திண்டு ஓடுறாளாம், அண்ணா அண்ணான்னு அலறிண்டு கரங்கிட்ட ஓடுறார் அப்படின்னு சூர்பனகிரியோட விருத்தாந்தம். இதோடு இன்னைக்கு உபன்யாசத்தை பூர்த்தி பண்ணிப்போம், நாளைக்கு மேற்கொண்டு பார்ப்போம். தாசன்.